ஸ்ரீ மாதவாந்துதாங்குதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாப்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாப்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குரு கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்சயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்ஜிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிகிருஹ்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குருப்யோ நம. ஆப புனந்து பூதா புனாது மாங்கிற இந்த மாத்தியானிக வேளையிலே நாம பண்ற பிராச்சன மந்திரத்தில் மேற்கொண்டு யது உச்சிஷ்டம் அபோஜ்யம், அதாவது அபோஜ்யம் எது சாப்பிடக்கூடாதோ, எது உச்சிஷ்டம் அந்த புசிக்கத்தகாததான எதை நான் புசித்தேனோ, சர்வம் புனந்து அது எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கட்டும். இங்கே புசிக்கத்தகாததான உச்சிஷ்டாதிகள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இதுல உச்சிஷ்டம் போஜ்யம்னு இருக்கு, உச்சிஷ்டம் அபோஜ்யம்னு இருக்கு. அதாவது எது உச்சிஷ்டம், அந்த உச்சிஷ்டத்துல எது போஜ்யம் எது அபோஜ்யம்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சேஷங்களும் உண்டு தெரியுது, உடுத்து கலத்ததுண்டு. அப்போ எம்பெருமான் உடுத்தி களைந்த பீதகாடைய நாம் பகவத் பிரசாதமா உடுத்திக்கலாம். தொதிய புத்தோஜித சேஷ போஜினான்னு பகவானுடைய உச்சிஷ்டமும் சிரேஷ்டம். ததுஷிஷ்டம் சுபாவனும் பகவன் பக்தன் உண்டு மிகுந்ததான அந்த உணவு மிக பரிசுத்தமானது. போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்னேன்னு தொன்றடிப்புடையாழ்வாரும் சாதிச்சாரே, அந்த மாதிரி பாகவத சேஷம் ரொம்ப வசதி. இதுக்குதானே பாஷ்யக்காரரும் ஆசைப்பட்டு திருக்கட்சி நம்புகளுடைய சேஷ பிரசாதத்துக்கு ஆசைப்பட்டார். அதே மாதிரி பாகவத சேஷம் இங்கே வசதி. எதுசிஷ்டம் அபோஜ்யம் சொல்றதுனால இந்த அபோஜ்யமானது என்னன்னா பகவத் பாகவத ஆச்சாரியால தவிர மற்றவாளுடைய உச்சிஷ்டம் இங்கே சொல்லப்படுவதாக நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ மயாபுக்தம் எப்படி அந்த எது உச்சிஷ்டம் அபோஜ்யம் மயாபுக்தம் எந்த புசிக்க தகாததான யாதொரு உச்சிஷ்டத்தை நான் சாப்பிட்டேனோ அல்லது என்னால் சாப்பிடப்பட்டதோன்னு இங்க சேர்த்துக்கணும். அப்போ எது சிஷ்டம் எது அபோக்யம்னு ஒரு பாடம் இருக்கு. அப்ப உச்சிஷ்டம்ங்கிறதுக்கு சாமானிய சப்தத்துல வச்சுக்கிண்டா அது புசிக்க தகாததான உச்சிஷ்டத்தை காட்டுறது. எத் அபோக்யம்னு வச்சுக்கிண்டா அது இந்த நாம சாத்துல அந்த முடிங்கிறாரே அந்த மயிர் சேர்ந்தது இல்ல புழு இருக்கிறதான சாதம் இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல நாம எதை எதை ஒரு வைஷ்ணவன் சாப்பிடலாம் அதை எதை எதை சாப்பிடப்படாதுன்றதுக்கு சுவாமி தேசிகனுடைய ஆகார நியமம்ங்கிறது அதி அற்புதமா விளக்கிறது. அதுல அந்த ரெண்டாவது ஆகார நியமம்ங்கிறதான அவருடைய அந்த பாசுரத்தொகுப்புல ரெண்டாவது பாசுரத்திலேருந்து பத்தாவது பாசுரம் வரைக்கும் வாயிலல்லா வாயிலினால் வந்த சோறும் வரகு முதலாக அது என்னுரைத்த சோறும் வாயி நின்றும் விடுமவைதான் பட்ட சோறும் வாய் கொண்ட கவளத்தின் மிகுந்த சோறும் தீயவர்கள் படும் கண்படும் சோறும் தீதல் சோறும் சீரை உரை தும்மல் இவை பட்ட சோறும் நாய் முதலானவை பார்க்கும் தீண்டும் சோறும் நாடு இதழல்லா சோறும் நன்னாச்சோரேன். அதாவது முன்வாசல் வழியால புழக்கட பக்கமா அது தகாத வழி. அப்படி தலைவாசல் வழியாக வராத புழக்கட பக்கத்துல பக்கத்தாத்திரியோ இல்ல இந்த ஆத்திரியோ போய் ஒரு சாத்தை கொண்டு வரோம்னு வச்சுங்கோ அந்த சாத்தை சாப்பிடக்கூடாது. அது தகாத வழியிலே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வரகு முதலிய தானியங்கள் சாஸ்திரங்கள்ல சாப்பிடப்படாதுன்னு விதிச்சிருக்கு. அதனாலே அந்த வரகு முதலிய தானியங்கள்லாம் ஆக்கியது. அதுக்கப்புறம் இந்த நம்ம வாயிலேந்து எச்சம் விழுந்துடுச்சுன்னு சேர்த்துங்கோ அது. அப்புறம் வாயில நாம சாப்பிடும்போது அந்த கவளத்துல மீதி இருக்கு பாருங்க அதுவும். அதுக்கப்புறம் ரொம்ப கொடியவர்களுடைய கண்ணாலே பார்க்கப்பட்டது, அதிகமாக வெந்து தீந்து போனது, அதுல துணிபட்டது, எச்சல் பட்டது, தும்மல் இதையெல்லாம் பட்டனா நாய் பார்த்துனா அந்த சாத்தை சாப்பிடப்படாது. இல்ல அந்த நாய் மோந்ததோ நாய் பூனை இதெல்லாம். அப்புறம் ஏகாதசி முதலான விரத தினங்கள்ல சாப்பிடப்படாதுன்னு நிஷேதிக்கப்பட்டதான அன்னம் முதலியவைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பசு மனிதர் முதலானோர் மோந்த சோறும் மனிதர் தமிழ் ஆகாதார் தீண்டும் சோறும் தீமையுடை ஆதரம் இல்லாதார் சோறும் ஈ புழு நூல் மயிர் உயிர்கள் இருக்குஞ்சோறும் முனிவரனும் துறவரத்தோர் ஈந்த சோறும் முனிவரதங்கள் பாத்திரத்தில் பட்ட சோறும் மனிதர் எலி குக்குடங்கள் காகம் பூனை வாய் கொண்ட கரிசோறும் அருவாச்சோரே. இந்த அன்னங்களையும் விளக்கணும். அதாவது மனுஷாள் பசு இவதனால முகந்து பார்க்கப்பட்டதை நாம் கண்டிப்பாக விளக்க வேணும். அப்புறம் இந்த தொடக்கூடாத தீண்டத்தகாத பதிதாள் அதுக்கப்புறம் குஷ்டரோகி போன்ற தீராத ரோகமுடைய வாழ் இவாளாலே ஸ்பர்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப அன்பா நமக்கு பரிமாறலேன்னு வச்சுருவோம். அதாவது ரொம்ப ஆதரத்தோடையும் ரொம்ப இன்சொல்லோடையும் இல்லாமல் இந்த குட்டி தொலைச்சுண்டு போன்னெல்லாம் போடுறால அது சாப்பிடப்படாதுன்னு சொல்லு. அப்புறம் இந்த நூல் மயிர் கையில இந்த நகம் இருக்கே அந்த நகத்தினுடைய துண்டு இதெல்லாம் அந்த சாத்துல விழுந்துருச்சுன்னா அது சாத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அதை சாப்பிடக்கூடாது. சன்னியாசி கொடுக்கறது எத்தையும் சாப்பிடக்கூடாது. இப்போ இது காலக்கிரமத்துல ரொம்ப இதாயிடுச்சு இந்த இடத்துல. அதாவது அந்த சன்னியாசியினுடைய மிகுதிய அவ கையால கொடுக்கறத ரொம்ப ஒசக்தின்னு நினைச்சுண்டு எல்லா சிஷ்யாலும் போய் விடறா. இது சாஸ்திரத்துக்கு விருத்தமானது. அத இந்த இடத்துல அடியேன் வித்யாதிச்சுண்டது பாகவத உத்தமார்கள்லாம் சுவாமி தேசிகன் இந்த ஆகார நியமத்துல எத்த தீர்க்கமா சாயிச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே எண்ணி யார்கிட்டையும் அபச்சாரப்படுறதுக்காக இல்லை. சன்னியாசியினுடைய அந்த பாத்திரம் பிக்ஷா பாத்திரத்துல பட்ட சோறும் சாப்பிடப்படாது. அது இப்போ நம்ம வாயிலேந்து ஒருத்தர் சாப்பிட்ட மீதிய அதாவது ஒரே தட்டுல சாப்பிடுவா, அவ சாப்பிட்ட பாத்திரத்திலேயே அதுல கொஞ்சம் சாதம் இருந்தனா அந்த சாத்த எடுத்து நம்ம போட்டுக்கிறது ஒரு தட்டிலேருந்து இன்னொரு தட்டு இல்ல ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மனிதர் எலி கோழி காக்கை பூனை இதனுடைய மூந்து பார்த்தாலோ வாய்ப்பட்டாலோ அந்த சோரை விளக்க போதும். அத்திகள் பேர அக்கிரறி வெண்கத்தாரி ஆலரசு நறுவிலி புங்காயிலாரை புத்தி கொல்லி குறிஞ்சி தான்றி குசும்பை வேளை உணமுருங்கை முருங்கை சுகமுளறி உள்ளி சிற்றவரை கொம்மட்டி பண்ணை தொய்யில் சீங்காடலே உலவை மனையூரன் சுத்தில நிலத்திலவை கடம்பு காளான் சுரை தீர்க்கு சணங்கின்னார் சுருதியோரே. அதாவது என்னென்ன கர்மத்துக்கு கரிகா வாங்குறோமோனோ அது என்னென்னதான் சாப்பிடணும் என்னென்ன விளக்கணும்னு ஸ்பஷ்டமா அங்கே சொல்றது. அத்திவைகள் எல்லாமே விளக்கத்தக்கவை. பேராக்கு இரளி வெண்கத்தாரி வெள்ளை கத்திரிக்காய் ஆள் அரசு நறுவிலி உண்டு ஆயில் ஆரை பூண்டு குறிஞ்சி தானி குசும்ப வேளை இதெல்லாம் கீரை வகைகள். அப்புறம் செவப்பு முருங்கைக்கீரை நாட்டு முருங்கைக்கீரை சுகம் தாமரக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றா அதனால தாமரக்கிழங்கு ஒரு காலம் சாப்பிடக்கூடாது. இப்ப அதெல்லாம் சில பேராத்துல அத சிப்ஸ் வறுவல் பண்ணி சாப்பிட்ற அது என்னன்னு சொல்றது. உள்ளி உள்ளினா அந்த திகைப்பூண்டு முன்னால சொன்னது இது உள்ளி ஈருள்ளின்னு ரெண்டு. அதாவது பூண்டு வெங்காயம் ரொம்பணும் அது சின்னதான அவரைக்காய் ரொம்ப சுண்டி விரல் மொத்தம் சின்ன சின்னதா இருக்கும் அந்த அவரைக்காய் பிராமணா சாப்பிடக்கூடாது. தும்முட்டி பண்ணக்கீரை நொய்யி தொய்யிக்கீரை சீங்காடன்கிற ஒரு இது தேரல் காய் பூவக்காய் புனை நாயுருவி கடம்பு இந்த மஷ்ரூம்னு சொல்றாடே இந்த கொடை காளான்கள் அது சொரைக்காய் பீர்க்கங்காய் சணல்கீரை அப்புறம் எந்தெந்த காய்கறி எல்லாம் அசுத்தமான நீரினாலோ நிலத்தினாலோ விளைந்ததோ கூவத்துக்கு பக்கத்தில் கூவம் தண்ணியை பாய்ச்சி அந்த இதுனா சாப்பிடக்கூடாது. இது நமக்கு தெரியுமான்னு சில பேர் கேட்கலாம், தெரிஞ்சா சாப்பிடக்கூடாது தெரியாதுன்னு தோஷம் இல்லை. இங்கே வெண் கத்தாரி எடுத்திருக்கிறதுனால வெள்ளை கத்திரிக்காய இது எல்லா கத்திரிக்காயும் சாப்பிடப்படாதுன்னு சில பேர் சொன்னா அது இல்லை. ஏன்னா மற்ற இடத்துல கத்திரிக்காய் சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்றது, ஆனா இந்த இடத்துல வெள்ளை கத்திரிக்காய் தான் சாப்பிடக்கூடாது, பெண் கத்தாரின்னு சொல்லியிருக்கா. அதனால அதை தான் விளக்கணுமே தவிர அந்த கருப்பா இருக்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. சிறுகீரை செவ்வகத்தி முறுக்கி இரண்டும் சிறுபசலை பெரும்பசலை அம்மானத்தாள் பறித்து ஒருவர் கொடாது இருக்கத்தானே சென்று பாய்ந்தெடுத்து கொள்ளும் அவை பகிரா கூறும் குறித்தாலும் தின்னவனா கைப்பு துவக்கும் கூர்க்கும் அவை அழலும் அவை கொடும் புளியும் கறிக்கு ஆகா இவையென்னு கண்டுரைத்தார் கார்மேனி அருளாளர் கடகத்தாரேன்னர். இப்போ இதுல எதை எதை நாம விளக்கணுங்கிறத அழகா சொல்லிவிட்டார் சுவாமி தேசிகன். கீரையில சிறுகீரை சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த பச்சை இல்லாத சிகப்பா ஒரு அகத்தி கீரை இருக்கும். இப்ப நம்ம துவாதசியில அகத்தி கீரை ரொம்ப தேடி பிடிச்சு வாங்கி சாப்பிடணும்னா அது மாதிரி அது பச்சையா இருக்கும். அதுலயே இந்த வெத்தலை குடிக்காதுல சில சமயம் சிகப்பு அகத்தி கீரை கிடைக்கும். அந்த சிகப்பு அகத்தி கீரையை சாப்பிடக்கூடாது. முள்முருங்க சாப்பிடக்கூடாது. புரசு சாப்பிடக்கூடாது. சிறுபசலை சாப்பிடக்கூடாது. பெரும்பசலை அம்மனத்தாள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தோட்டத்திலேருந்து அவளுடைய அனுமதி இல்லாத நாமளே பறிச்சுண்டு வர காய்கறிகள். அப்புறம் இப்போ ஒரு கோஷ்டிக்கு ததியாராதனை ஒரு கோஷ்டிக்குன்னு வச்சிருக்கு பொதுவா வச்சிருக்கிற வஸ்துவ அதுல பாத்திரத்துல மாத்தி எடுத்துன்னு நம்ம மாத்துல போய் சாப்பிடக்கூடாது அவ சாப்பிட்றதுக்கு முன்னால. அதனால அது கோஷ்டிக்கு செலவாவதற்கு முன்னாலேயே நாம் அதை எடுத்து வச்சுக்கின்றாலும் தப்பு, அது சாப்பிடக்கூடாது. சாப்பிட முடியாதபடி ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கிறதும் ரொம்ப உப்பா இருக்கிறதும் ரொம்ப காரமா இருக்கிறதும் ரொம்ப புளிப்பா இருக்கிறதும் இதெல்லாம் விளக்கணும், சாப்பிடப்படாதுன்னு சுவாமி தேசிகன். மாலமுது செய்யாமல் வந்த எல்லாம் வருவிருந்தில் வழங்காமல் வைத்த எல்லாம் காலமிது கழித்தவெல்லாம் கடையில் வரும் கரிமுதலா கழுவாதெல்லாம் பூரிசையா வழிகளினால் வந்த எல்லாம் உகராததுடன்பாக செய்த எல்லாம் சீலமிலா சிறியோரா கிணவு நல்லோர் செலமலங்கள் பட்டனவும் தின்னார்தானே. பெரியவா எதாவது சாப்பிட மாட்டா விளக்குவாங்கிறத இங்கே பட்டியல் போடுறார். எம்பெருமானுக்கு அமுது செய்யாத பதார்த்தங்களை எல்லாம் பெரியவா நம்ம பெரியவா ஒரு நாளும் தொடக்கூட மாட்டா. அவ எதை சாப்பிட்டாலும் எம்பெருமானுக்கு நிவேதனமானதுதான் இருக்கணும். இப்போ கலாப காலத்துல முன்னால சொன்னாலே வரகு முதலானவைகள் எல்லாம் போகக்கூடாதுன்னு அப்ப என்ன பண்றது? அப்போ அந்த செகண்ட் வேர்ல்டு வரும்போது பெரியவா சொல்றது அடியனுக்கு அவெல்லாம் பிறக்கல, அவர் சொல்லி கேள்வி அடியனுக்கு அந்த வரகு கேழ்வரகு இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுல எம்பெருமானுக்கு நல்ல பசுமாட்டுல பாலை கறந்து அதை தோற்றி தயிரா இது பண்ணி அத எம்பெருமானுக்கு நிவேதனம் கண்டரோல பண்ணிட்டு அந்த மோரை எல்லாம் இந்த தயிரை இதில் கொட்டி சாப்பிடுவாளாம். அதே மாதிரி குழம்பு சாப்பிடும்போது வெஞ்சனங்கள்லாம் பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி அந்த வெஞ்சனத்தை இதோட சேர்த்துண்டு சாப்பிடுவாளாம், தனியா சாப்பிட மாட்டா. அதனால எம்பெருமானுக்குன்னு அமுது பண்ணி வைக்காமல் இவாள் ஒரு காலும் அந்த மாதிரி வஸ்துக்களே சாப்பிட மாட்டா. அதிதிகளுக்கு வைக்காமல் தனக்குன்னே வச்சுக்கிட்டு சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னென்ன காலத்துல இன்னென்னது சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் எதை நிஷித்தம் பண்ணிருக்கோ அதெல்லாம் கழிச்சு பண்ணும். இப்ப கடையில கறியா வாங்கிட்டு வரும், அத அப்படியே திருத்தி அதை தடிய பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாது, அதை நன்னா கழுவணும். இதுல ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே இந்த பூச்சி போட்டு அடிக்கிறதுனால கண்ட ரசாயன உரங்களை போடுறான், அதுக்கு மேல அந்த பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறான், அதனால அந்த இதெல்லாம் மேல இருக்கும். சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திராய்ச்ச சுகாய்ச்சன்னா, அதனால சாஸ்திரம் சொல்ற வழியில நாம இதை சாப்பிடணும் இதை சாப்பிடப்படாதுங்கிறத நாம கடைபிடிச்சோம்னு வச்சுங்கோ, நாம சுகமா இருக்கலாம். அது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ரொம்ப நல்லது. அதனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கரிகாய அப்படியே திருத்தாம அதை நன்னா அலம்பி, அதை மூணு தூரம் தேய்ச்சி அலம்பி, ஏன்னா அது மேல இருக்கிற அந்த புழுதி இதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் அந்த இப்ப எல்லாம் அந்த பூச்சி மருந்து எருலாம் போடுறானே அது மேல ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் நன்னா ஜலத்துல வாஷ் ஆகி போயிடும். அதனால அத இந்த கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து கழுவாத அத அலம்பாத நாம கரமது பண்ணப்படாது. அப்புறம் சாஸ்திரத்துக்கு மாறான ஒரு தீய வழியிலே நாம சம்பாதிச்சத நாமும் சம்பாதிக்கக்கூடாது, மற்றவா சம்பாதிச்சதுலேருந்தும் அந்த மாதிரி எதை வாங்கக்கூடாது. அது எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிச்சிருக்கோ அந்த வஸ்துக்களை சமைக்கவும் கூடாது, இல்ல அதோட சேர்த்து சமைச்சதையும் சாப்பிடக்கூடாது. ஆசாரம் இல்லாதவர்கள் சமைத்து அதை சாப்பிடக்கூடாது. சமாஷ்ணம் இல்லாத சிறுவர்கள் சமைத்ததை சாப்பிடக்கூடாது. ஜலமலங்களோடு சம்பந்தப்பட்டவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு அழகா பட்டியலிட்டுக் கொடுக்கிறார் ஆகார நியமம் ஆறாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே எதை எதை நாம விளக்கணுங்கிறத அழகா சொன்னார். தேவர்களுக்கு இவையென்று வைத்த எல்லாம் சிவன் முதலா தேவர்களுக்கு இட்ட எல்லாம் மாவிது முதலியவற்றிற்கு ஆகாவெல்லாம் மதுவிது என்றறிவறியதானவெல்லாம் நாவில் இடுவதற்கு அரிதாய் இருப்பவெல்லாம் நன்னென்னு தம்முள்ளம் இசையாயெல்லாம் மோவியனால் ஓவாத பூவும் காயும் உத்தமர்களுக்கு முகவார்தானேன்னு இந்த தேவதாந்தரங்களுக்குன்னு இதுல வச்சிருக்கா பாருங்க. தேவதைகளுக்குன்னு உத்தேசம் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு காலும் சாப்பிடப்படாது. ருத்ரன் முதலான தேவதாந்தரங்களுக்கு நிவேதனம் பண்ணப்பட்டவையே ஒரு காலும் சாப்பிடப்படாது. பிராணவாயுக்கோ அல்லது இந்திரியம் முதலானவற்றுக்கோ எது பிரதிகூலத்தை விளைவிக்கிறதோ தீங்கை விளைவிக்கிறதோ அந்த மாதிரி பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. இப்போ சில இது இன்ன வஸ்துதான் நமக்கு நிச்சயமா தெரியாத வரையிலும் அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இப்ப நம்மளால பொறுக்க முடியாத சூடு, அதாவது மிதமா சூடு இருந்தா சாப்பிடலாம், வாயே வெந்து போற மாதிரி சூடா இருந்ததுன்னா அப்படியே காரம் இந்த மாதிரி அதிக சூடு அதிக காரம் இது சாப்பிடப்படாது. இப்போ நம்முடைய அந்தர்யாமி நாம சாப்பிடுறதுங்கிறது பெரியவா என்ன பண்ணுவா, சாப்பாடாச்சான்னு சாட்டாச்சான்னு கேட்க மாட்டா, அந்தர்யாமி ஆயிடுச்சான்னு கேட்பா. அப்போ நாம சாப்பிடுறது கூட அது அந்தர்யாமியான பகவானுக்கு அந்த இலையில உக்காண்டு பரிசேஷனம் பண்ணி பிராணாயஸ்வரம் சொல்லி தானே பண்றோம். அப்போ அந்த அந்தர்யாமிக்கு சமர்ப்பிச்சு அவன் சாப்பிடுறதா தான் நமக்கு சம்பிரதாயம். அதனால அந்த தன் மனசுக்கு பிடிக்காத உணவை ஒரு காலும் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, இன்னொருத்தருக்கு புடலங்காய் பிடிக்கலன்னு வச்சுங்கோ, அவ அதை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, சாப்பிடப்படாது. அது சாஸ்திரத்துக்கு நிஷித்தம் இல்லை, இருந்தாலும் அது அவருக்கு பிடிக்காதனாலே அது அவரை பொறுத்தவரையிலே நிஷேதமானது அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் காலமில்லா காலத்துல இப்போ ஒரு ஐப்பசி மாசத்துல போய் மாம்பழம் பழுத்திருக்குன்னு மாங்காய்னா அதெல்லாம் விளக்கத்தக்கணும். அதே மாதிரி பூ பூக்கிறது காய் காய்க்கிறது எல்லாம் இப்படி அந்த உப்பளத்துல உப்பு காய்ச்சிடாம பாருங்க, அந்த காய்ச்சல அந்த அழுக்கெல்லாம் எடுக்காத இருந்தா அந்த அழுக்கான உப்பையும் நாம உபயோகப்படுத்தப்படாது. கிழிஞ்சில் முதல் சுட்ட சுண்ணாம்புதானும் கிளர் புனலில் எழுங்குமிழி நுரையிழமும் விளைந்ததனில் முதல் மாடுக்கு ஈயாயெல்லாம் விளைந்த நிலம் அருகாந்தென்றெழுந்தவெல்லாம் களைந்த மனந்தார் மற்றும் கழித்தவெல்லாம் கடியமுதி அமர்த்தார் கழித்தவெல்லாம் தெளிந்த புனர் திருவேங்கடத்துமாறன் திருவானை கடவாதார் தின்னார்தாமேன். அதாவது கிழிஞ்சல் சுண்ணாம்பு சில பார்க்க முடிவுற அதிலே அந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு நாளும் ஏன்னா அது ஏற்கனவே சுட்ட சுண்ணாம்பு அது, அதனால கிழிஞ்சல் சுட்டு எடுக்கிறதான அந்த சுண்ணாம்பு நீரிலிருந்து எழுகிறதான குமிழி இருக்கு பாருங்க நீர்க்குமிழி நுரை, அப்புறம் அதனால விளையிற பொருள்களிலே எம்பெருமானுக்கு நாம எதையதெல்லாம் சமர்ப்பிக்கலையோ அதெல்லாம் தொடப்படாது. அதாவது பலன் கொடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் அதிலிருந்தே விளையறதே அந்த மாதிரி. இப்ப கடையில வாங்கும்போது நமக்கு தெரியாத இருக்கும், அதனால தெரியாத பண்ணா அதுக்கு தோஷமே இல்லை, நாம அது தெரிஞ்சு பண்ணக்கூடாது. அப்புறம் பரிசுத்தமான மனச கொண்டவர்களான நம் பெரியோர்கள் ஆகார நியமத்தில் இன்னதுதான் வச்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் சாதுக்கள் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாம ஒரு காலம் உபயோகிக்கக்கூடாது. மோரளவு சாரங்கள் வாங்கிற்றெல்லாம் முழுப்பகலில் விளங்கனியும் தானந்தானும் மோர் இரவி எள்ளுடனே கூடிற்றெல்லாம் மெல்லதனில் எண்ணெய் பயிர்ந்தங்கள் ஓர் தவத்தை மந்திரத்தை ஒழிப்பவெல்லாம் உண்ணாத நாள்களிலும் இப்போது அடிபணியும் நல்லோர் நாளும் நள்ளிரவில் ஊனுமிவை உண்ணார்தாமே. அதாவது மோரத் தவிர இந்த சாரம் எடுத்த மற்ற வஸ்துக்களை உண்ணக்கூடாது. மோத்த தயிரை குழப்பி அதை மோராக்கி அந்த மோர்லேருந்து சாரம் வெண்ணெய் அந்த வெண்ணெய் எடுத்தா இது மோரை மட்டும்தான். இந்த பாஸ்டரைசேஷன் பண்றா பாருங்க அந்த பால்லயே அப்படியே அந்த சீஸ் எடுத்துடுறானே அந்த வெண்ணெய் எடுத்துடுறானே அந்த மாதிரி அந்த பாலை சாப்பிடப்படாதுன்னு. ஆனா பாக்கெட் பால் வருது எப்படி இருக்குன்னு யாரு கண்டா? அதனால சில இது ஆகார நியமம்னா பூர்த்தியா பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னால இது இல்லை, அதனால அது பால்னா பால்னு நம்ம இது வேண்டிதான். இப்படி மோரை தவிர சாரம் எடுத்த பிற வஸ்துக்களை சாப்பிடப்படாது. விளாம்பழத்தை பகல்ல சாப்பிடப்படாது. அதே மாதிரி இந்த பொறி பாருங்க பொரிய பகல்ல சாப்பிடப்படாது. பொறி பல்ல சாப்பிடாதுன்னா பொறி உண்ட கார்த்திகை பண்ற மாதிரி சாப்பிடப்படாதுன்னா அது வெள்ளத்தோட சேர்ந்தது. அப்போ பொரியன்ன வெறும் பொறி பொறிச்ச பொரிய அத வெள்ளம் இல்லாமல் அப்படியே வெறும அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முட்டை பொறி போட்டு இது பண்றா பாருங்க அது மாதிரி அந்த இதை பகல்ல நாம சாப்பிடப்படாது. அப்புறம் எண் கலந்ததான சாதத்தை வஸ்துவ ராத்திரியில சாப்பிடக்கூடாது, அது விளக்கிட்டு. இப்போ எள்ளுபொடி எள்ளுருண்டை இதெல்லாம் ராத்திரியிலே சாப்பிடக்கூடாது. ராத்திரியில நல்லெண்ணையும் தயிரையும் கலந்து பண்ணதான வஸ்துவ சாப்பிடவே கூடாது. அப்படின்னா எண்ணெயும் தயிரையும் கலந்து பண்ற வஸ்து எது? அவியல் முதலானவை. அப்போ அவியல என்ன பண்ணக்கூடாது? ராத்திரியில சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒருத்தருடைய தபஸையும் அவர் பண்ற மந்திர ஜபங்களையும் எது குலைக்குமோ அப்படிப்பட்ட வஸ்துக்களை நாம சாப்பிடக்கூடாது. ஏகாதசி முதலான விரத தினங்களிலே ஆகாரம் கொள்ளவே கூடாது. அப்புறம் அந்தி நேரத்திலும் பாதி ராத்திரியிலேயும் அதாவது சந்தியா காலத்திலே சாப்பிடப்படாது. நடுநிசி பாதி ராத்திரி ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து சாப்பிடக்கூடாது. குழி முதலானவை செய்யாது உண்ணும் ஊனும் கூட்டல்லா பந்தியூன் பிறர்க்கை ஊன் நளிமதிகி விளக்காக உண்ணும் ஊனும் நள்ளிரவில் விளக்கின்றி உண்ணும் ஊனும் கிளிமொழியால் உணானிற்க கணவனூனும் கீழோரை நோக்கூனும் இடக்கை ஊனும் ஒளிமறையோர் மற்றும் முகவாத ஊனும் ஒளியரங்கர் அடிபணிவாருகவாருதானே. தீர்த்தாமாடாத சந்தியாவந்தன ஜபாதிகளெல்லாம் பண்ணாத நாம ஒரு காலும் சாப்பிடப்படாது. ஸ்திரீகள் அவருக்கு சமாஷ்ணா இருந்தா அவ என்ன பண்ணணும், அந்த திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோக ஜபத்தை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இந்த காசால இந்த பானியம்னு இந்த ரெண்டு எழுத்து ஒன்று வச்சுட்டு இருக்கமே காஃபி, அதுக்கு பண்ணலாமான்னா அதுவும் ஜபம் பண்ணிட்டு குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்களேன், அதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. அது எத்தனை நாம சாப்பிட்றதா இருந்தாலும் அது ஸ்நானம் சந்தியாவந்தனம் ஜப்பம்லாம் ஆனத்துக்கு அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் பாகவத கோஷ்டியிலே எல்லாரும் சேர்ந்து பிரசவத்தை அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்குமேன்னு தனக்குன்னு தனியாக ஒரு பந்தியை ஏற்படுத்திக்கிண்டு அதில் நாம சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த நிலா சோறுன்னு எல்லாம் போடுறா இல்லையா, இன்னொருத்தரையால பிசிஞ்சு போடுற சோறு அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் விளக்கு இல்லாமல் தீபம் இல்லாமல் ஒரு காலம் சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரு விளக்கை ஏற்றிக்காத ஒரு தீப்பந்தம் மாதிரி ஒரு இது தீவிட்டி ஒரு சத்தக்குப்பையை போட்டு எரிஞ்சு அது நெருப்பு அதில் வந்து வெளிச்சம் வருது, தீபத்துக்கு பதிலாக அந்த நெருப்பு வருது. இல்லை நிலா சாப்பாடுன்னு மொட்டை மாடியில் போய் அந்த நில இதில் சாப்பிட்றால அதெல்லாம் கூடவே கூடாது. சாஸ்திரத்தில் இதெல்லாம் நிஷேதிச்சிருக்கு. ஆம்பையானும் ஆம்பையாலும் ஏக காலத்தில் சாப்பிடக்கூடாது. கிளிமொழியால் முன்னால் கணவனுன்னார். அப்போ தம்பதிகள் இப்போ எல்லா இதுலேயும் அது ரொம்ப ஃபேஷனாக இருக்கு. அப்போ ஆம்பியான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஆம்படையாக சாப்பிடணும். முன்ன அந்த உச்சிஷ்டமே சாப்பிட்டுருந்தா அது ரொம்ப வசதியாகவும் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே இலை போகிறோம், ரெண்டு இலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிண்டு வந்திருக்கு. அது என்ன எச்சலை சாப்பிட்றது அப்படின்னு அந்த விசாரத்துக்கு அடியன் போடுறதுக்கு தயார் இல்லை. அப்போ அந்த பத்தியும் பத்தினியும் ஆம்படையான முண்டாட்டியும் ஒன்னா உக்காண்டு ஒரு காலும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நீச்ச மனுஷர்களை அதாவது தன்னை தாழ்ந்த ஜாத்தியை உள்ளவா அவா பார்க்க முடியாவோ இல்லை நாம அவளை பார்க்குண்டோ சாப்பிடக்கூடாது, அதுவும் முறையானது இல்லை. அப்புறம் வலக்கையால் தான் உணவை சாப்பிட வேணும், இடக்கையால் ஒரு காலும் சாப்பிடப்படாது. அதுக்கு வைதிகா எதை எதை எப்ப எப்படி சாப்பிடப்படாதுன்னு விதிச்சிருக்காளோ அதை அவளை பார்த்து நாமும் கத்திட்டு அதையெல்லாம் அவ பண்றத நாம வச்சுக்கணும். அவ எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளோ பண்ணலையோ அதை நாம விளக்கணும். எச்சிலில் வார்க்கும் நெய் இருபாகங்கள் இரும்பாலும் கையாலும் இட்டையெல்லாம் பச்சையலால் கடித்த குறை பழைய ஊசல் பிறரகத்து பாகம் செய்தெடுத்த அன்னம் நச்சினவை பழித்தவை மண்ணாற்றந்தீது நகத்தாலே வெண்டவைதான் காணுமுக்கும் விச்சுளதாம் அவை காடி பின்ன பாகம் விசிங்கடனில் சிவந்ததுவும் பிழையூனானேன்னு. இப்போ உண்ணக்கூடாதது எதுங்கிறத திரும்பவும் பட்டியல் போடுறார். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம், இலையில பரிசேஷனும் ஆயிடுத்து, குழம்பு ஞாஞ்சாட்டாச்சு, அப்போ ஏதோ காரமாக இருக்கு, உடனே ரெண்டு ஸ்பூன் நெய்ய அதுல பரிமாறிக்கலாமான்னா எச்சல்ல நெய்ய பரிமாறக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கரமது பொண்ணும் சரியா வேகல, அத ரெண்டாந்தரம் வச்சு அத வேக வச்சோம்னா அந்த ரெண்டாந்தர் ரெண்டு முறை பக்குவம் பண்ணதா இருந்தது, அதை சாப்பிடப்படாது. அப்புறம் இரும்பினாலேயோ கையினாலேயோ பரிமாறுற வஸ்துக்களை சாப்பிடப்படாது. பக்குவம் பண்ணாத பச்சையான வஸ்துவை கரண்டியால போடக்கூடாது, கையால தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தரம் கடிச்சுட்டு கீழே வைக்கப்படாது. இப்ப ஊறுகாய, இப்ப வடுமாங்காய், வடுமாங்காய் தான் பிரச்சனையே வரும். அது வடுமாங்காய கடிச்சுட்டு அது அப்படியே கீழே வைக்கப்படாது. அதான் ஒருத்தன் கோஷ்டியில இருந்தான்னு பக்கத்துல இருந்து ஒரு கேட்டார், எந்த ஒரு பிராணியினர் கடிச்ச ஊறுகாய கீழே வைக்க மாட்டேன், எங்க ஊரு பேரை சொல்லி அது மானத்தையும் போக்கடிக்க மாட்டேன் நானா. அந்த மாதிரி கடிச்ச ஊறுகாய் கீழே வைக்க மாட்டேன், எங்க ஊர் பேரையும் சொல்ல மாட்டேன் நானும். அந்த மாதிரி இங்கேயும் கடிச்சு மீறி வச்சது சாப்பிடக்கூடாது. அது இன்னொருத்தர் எச்சல் இல்லை, நம்ம எச்சலையே அது ஒரு தரம் கடிச்சுட்டோ அதை இலையில வச்சுட்டோ இல்ல தட்டுல வச்சுட்டோ மறுபடியும் ரெண்டாம் தரம் கடிச்சு சாப்பிடக்கூடாது. அதனால கடிச்சு மீறி வைக்கவே கூடாது, ஊசினதோ சாப்பிடப்படாது, பழைய வஸ்துக்களே சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னூத்தி ஆத்துலேருந்து சமைச்சின் வந்து அதை நம்ம ஆத்துலே உக்காண்டு சாப்பிடக்கூடாது. இப்போ பந்துக்கள் இதில் அது மாதிரி இப்போ பராநியமா இருந்தாருன்னா அது பண்ணலாம். இப்போ நாம அவாத்துல சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப பெரியவாள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவா, பொண்ணு சின்னதான் அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட தண்ணி கொடுத்துருமோ. அப்போ இவா பெரியவா அங்கேருந்து அவாக்கேருந்து பண்ணிட்டு வந்து இங்க இதுகளுக்கும் கொடுத்துட்டு இங்க சாப்பிடுவா, அது தப்பு இல்ல. ஏன்னா அது நம்ம பொண்ணாட்டு சாப்பிடுற, இது பிரத்யாரம் கிடையாது. அதனால பிறர் வீட்டிலே சமைச்சுண்டு வந்தத அந்த பாகம் பண்ணு வந்தத சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னொருத்தர் இந்த இது எனக்குன்னு சொல்லிட்டா அதை நாம சாப்பிடப்படாது. அப்புறம் நம்மள பழிச்சு பேசினால்னா அந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. மண் வாசனை அடிக்கிறத சாப்பிடக்கூடாது. அப்புறம் தீஞ்சு போனத சாப்பிடக்கூடாது. நகத்தால விண்டதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இது உடம்பு உப்பா இருக்கிறது, பித்தத்தை கொடுக்கறது, ரொம்ப புளிப்பு காடின்னு சொல்லுவா அப்படின்னு. இது இந்த மாமியார் அந்த காலத்துல திருக்குடந்தாண்டவன் சைப்பர் என்ன பண்ணுவாளாம், மாமியார் காத்தால எழுந்து காபி போடுவாராம், என்னடா எல்லா இதையும் மாட்டு பொண்ண செய் செய்யின்னு விரட்டுவாளே, இப்ப இவளே ஏண்டா போய் காபி போடுறான்னா, அந்த முதல்ல இறங்குற டிகாஷன் ஃபர்ஸ்ட் டிகாஷன் இருக்கல அதுல தான் ஷாப்புக்கு அது மேல பில்டர்ல இத்தனை தண்ணியை ஊட்டி அது மொட்டை தண்ணி ஆகி அந்த டிகாஷன்ல தான் மாட்டு பொண்ணு சாப்பிடணுமா. அந்த மாதிரி தனக்கு வேறு இன்னொருத்தருக்கு வேறுன்னு பிரிச்சு பாகம் பண்ணி இப்படி வஞ்சனை பண்ணி சாப்பிடப்படாது. அதுக்கப்புறம் இப்போ மரத்திலிருந்து பிசின் மாதிரியோ பால் மாதிரியோ பெறுகிறதுல பெருங்காயத்தை தவிர, ஏன்னா சாஸ்திரத்துல பெருங்காயத்தை எடுத்திருக்கான், அதனால பெருங்காயத்தை தவிர மத்த எந்த இதையும் நாம உபயோகிக்க கூடாது. இப்படி இதுல என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதுல சித்தம் அபோஜ்யம், அதாவது போஜ்யத்துல என்னன்னு கை கொள்ள வேண்டியது என்ன, இப்ப விளக்கினதை மட்டும் பார்த்தோம். அப்போ எது போஜ்யம் எது அபோஜ்யம் எது உச்சிஷ்டம், எது உச்சிஷ்டத்திலேயே போஜ்யம் எது அபோஜ்யம் எதுன்றத பார்க்கணுமோ நாம். அப்போ தந்தை ஆச்சாரியன் முத்தான்னு சொல்றாளே, முத்தன்னா இவர்களுடைய எச்சில், உண்ணக்கூடிய எச்சில்னு சாஸ்திரம் சொல்றது. சோமயாகத்திலே பிராமண சாஸ்திரப்படி சோமபாத்திரத்திலே பண்றதான எச்சிலுக்கும் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. மனைவிக்கு கணவனுடைய எச்சில் போக்யம், அது ஏற்கத்தக்கதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது அந்த மாதிரியான அன்னத்தில மயிர் புழு நூல்னு முன்னால விளைக்கணுமே, அதெல்லாம் இருந்தாலும் அதை தூக்கி வெளியில போட்டா சுத்தம் பண்ணிட்டா அந்த தோஷம் ஒட்டாது போயிடும். அது வில்வ காய சாப்பிடலாம் சாஸ்திரம் சொல்றது, எப்பன்னா அவ தபஸ்விகளா இருந்தா சாப்பிடலாம். மாதுளங் காய எம்பெருமானுக்கு முகவாச சூரணத்தின் போது சமர்ப்பிக்கலாம், மற்ற காலத்தில் அதை விளக்கிடணும். எல்லா வஸ்துக்களையும் எது எதை விளக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த பொதுவாவனத்தெல்லாம் ஆபத்து காலத்தில் சேர்க்க முடிஞ்சா சேர்த்துக்கணும்னு அதே சாஸ்திரம் சொல்றது. இப்போ உபவாச தினங்கள்ல ஜலமோ கிழங்கோ நெய் பாலோ யாகத்தினுடைய ஹவிசோ நிமந்திரணமோ, நிமந்திரணம்னா இந்த பிராமணாத்தம் சாப்பிட்றாள், இப்போ ஏகாதசி இன்னைக்கு சிராதம் வருது, அந்த ஸ்ரார்த்தம் நான் ஏகாதசி விரதம் சாப்பிட மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாலும் பார்த்துட்டு பிராமணன் எப்படி கிடைப்பா, ஸ்ரார்த்தம் எப்படி பூர்த்தி ஆகும்? அதனால சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, அந்த மாதிரி ஏகாதசியில ஒருத்தன் நிமந்திரண போஜனம் பண்றான்னு வச்சுங்கோ, அவனுக்கு 12 ஏகாதசி உபவாசம் இருந்த புண்ணியத்தை கொடுக்கறது, பலனை கொடுக்கறது. அதனால அது குருவினுடைய உபதேசம். இந்த மருந்து இப்ப பெரியவா கூட நாட்டு மருந்தோ இந்த மருந்தோ சாப்பிடுவா, அது விரத பந்தம் இல்லை. அது ஏகாதசி கூட அந்த மருந்து சாப்பிட்டா அது நிர்ஜலமா இருக்கணுமே, அன்னைக்கு போய் விரதத்துக்கு பங்கம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கப்படாது, அது விரத பங்காதிகள் அதுல ஆகாது. கருப்பஞ்சாறு தயிர் பால் நெய் சங்கம் மிளகு தேன் ஏலக்காய் பனிநீர் இதெல்லாம் பரிசுத்தம் எப்போதும், அதனால இதை எப்போதும் உபயோகிச்சுக்கலாம். எந்த வஸ்துவிலேயும் அது இன்ன தோஷம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிற வரையில அதை உபயோகிக்கலாம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் உபயோகிக்கப்படாது. அப்புறம் பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் மட்டுமே நாம சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், மற்ற காலத்துல பண்ணப்படாது. கிரகண காலத்துல எந்த ஜலமும் கங்கா ஜலம் போன்றதான பெருமையை, நம்ம ஆத்துல வர கொடாதண்ணியா இருந்தா கூட அது கங்கா ஜலம் தான், அதனால அதுக்கு அசுத்தம் இல்லைன்னு. இப்படி இந்த எதெல்லாம் கூடாது, எந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம் சாப்பிடப்படாது, இப்போ ஜலம் சம்பந்தம் இல்லாத தீயினால வந்த வஸ்துக்களை சாப்பிடப்படாது, அக்னியில அதாவது இந்த நெருப்பு போட்டு புடம் வைக்காத தாமாக பழுத்த பழங்கள் தான் சாப்பிடலாம், அத புகையோட்டம் போட்டா சாப்பிடப்படாது. அப்புறம் ஜலத்தை சேர்த்து தீயில செஞ்செடுத்த இந்த புழுங்கல் அரிசின்றா பாருங்க, அது இப்ப இல்லைன்னா இந்த நெல்ல புழுக்கி அதுல இருந்தானே புழுங்கரிசி வருது, அந்த புழுங்கரிசி பெரியவா சாப்பிட மாட்டான், ஏன்னா அது ஏற்கனவே ஒரு தரம் தீயில பட்டது, அதனால ரெண்டாம் தரம் சாதம் பண்ணும்போது அதை பண்ணக்கூடாது. இப்போ பச்சரிசியில பண்ணினா இட்லி கல்லு மாதிரி இருக்கு, தோசை இப்படி இருக்கே என்னன்னா பெரியவா சாப்பிடுவதுதான், அது எப்படி வருதோ அப்படியே வச்சுக்கோ. அதனால அந்த புழுங்கல் நெல் புழுங்கல் அரிசி நாம ஒரு நாடும் உபயோகிக்கிறது இல்லை. சரி, இப்ப இது ரெண்டாம் தரம் வர்றதுனால தீட்டுன்னு சொன்னா இப்ப நாம வடாம் போடுறோம், இப்ப வடாத்த முன்னாலேயே பண்ணிடுறாளா, ஒரு தரம் தீ வச்சுடுறாளா, அதுக்கப்புறம் ரெண்டாம் தரம் அதை எண்ணெயில தானே போட்டு பொறிக்கிறோம் தீயில தானே, அது தோஷமோன்னா மாவடம் அப்பம் சீடை ரொட்டி இதெல்லாம் எவ்வளவு பழசா இருந்தாலும் அதுக்கு தோஷம் இல்லை, ஆனா அதுல ஒரு வாசனை வரக்கூடாது, அந்த வாசனை வராத சுவை குறையாக இருக்கிற வரையிலும் அதை உபயோகிக்கலாம். அதனால் என்னதான் புதுசா இருந்தாலும் அதுக்கு சுவை இல்லைனாலோ அதுல வேற ஏதாவது குறை இருந்தாலோ அந்த வஸ்துவை நாம் உட்கொள்ளக்கூடாது. இதுல பெரிய வேலையை பார்த்தேன்னா ஒன்னும் தீயில வெந்தா கூட பாலுக்கு தோஷம் கிடையாது. பால் முதலவற்றில் அந்த திரட்டு பால்னு ஒண்ணு வர்றதே அவ அது யார் வேணா பண்ணி பிராமணாட்டேந்து கூட அந்த திரட்டி பாலை சாப்பிடலாம். அப்புறம் அந்த தேங்குழல் முறுக்கு இதெல்லாம் அப்புறம் வைத்தியாபிப்பட்ட மருந்துகள் வெல்லம் கோதுமை இவற்றால் பண்ண பக்ஷணங்களும் இவ பழசா இருந்தால் கூட மறுநாள் மறுநாள் வச்சுண்டு சாப்பிடலாம். அது உண்ணத்தக்கவை. அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்துல போட்டு அந்த அன்னம் இருக்கு பழைய சாதம்னு சொல்றோமே அது அந்த வெஞ்சனம் மோர் நெய் பால் தயிர் இதையெல்லாம் கலந்த அன்னத்தையும் இலை கறி இதெல்லாம் பழசா இருந்தா கூட சாப்பிடலாம். இப்ப சில தின்பண்டங்கள் தயிரால பண்ணுவா, அப்ப தயிரால பண்ணப்பட்ட தின்பண்டங்கள் பூ காய் பழம் அல்ல அந்த எசன்ஸ் பழச்சாறு சொல்றோமே அது கொஞ்சம் ஊச வாட வந்தா கூட பரிசுத்தம் தான், அது விளக்கத்தக்கவும் சொல்லல. அப்போ சாப்பிடவே கூடாததான ஊசிய பதார்த்தம் அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுல தேனையோ ஒரு சொட்டு நெய்யோ அதை கலந்து சாப்பிட்டோம்னா அந்த குறை போயிடும். சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டதுல நெய் கலந்தா அது உண்ணத்தக்கவதாகும்னு சங்கஸ்மிருத்தியிலே சொல்றிருக்கு. இதுக்காக இதை எல்லாத்துக்கும் நம்ம பிரயோகிக்க கூடாது. அதுலயும் இந்த மயிர் புழு இதெல்லாம் சேர்ந்ததுன்னா அந்த சுத்திக்காக சொல்றிருக்கே தவிர சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு நான் வெங்காயம் சாப்பிட்றேன் முருங்காய் சாப்பிட்றேன் அதுல ஒரு சொட்டு நெய் குத்தின்னு சாப்பிட்றேன்னா சுத்தமாயிடாது. அதனால இது எது பரிசுத்தமாகும்னா சில இது தோஷங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கு. அப்புறம் பாலின் வகைகளிலே எதை எதை நாம சாப்பிடலாம் எதை எதை நாம சாப்பிடப்படாதுங்கிறது இருக்கு. ஒத்த குழம்புடைய குதிரை கழுத மாடு இதனுடைய பால்களை சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோம். அதுக்கு அந்த ரெட்டை கண்ணுக்குட்டி போட்ட பசு அந்த பால் அந்த பசுனுடைய பாலை சாப்பிடப்படாது. ஒட்டகத்தின் பாலே சாப்பிடப்படாது. உப்போட பாலோட துளி உப்பு கலந்துருக்குன்னா அந்த உப்பை சாப்பிடப்படாது. ஸ்திரீகள் சன்னியத்திலேந்து வர பாலை சாப்பிடப்படாது. அப்புறம் செனமாடா இருந்தா பசுமாடு முதலிய எருமாடோ பசுமாடோ செனையா இருந்ததுன்னா கருவுற்று இருந்தால் அதனுடைய பாலை சாப்பிடப்படாது. அப்புறம் ஒரு பசுமாட்டுக்கோ எருமாட்டுக்கோ கண்ணுக்குட்டி இல்லை செத்து போச்சுன்னு வச்சுங்கோ கன்று இழந்த அந்த பசுவினுடைய எருமையினுடைய பாலை சாப்பிடப்படாது. இப்போ வேறொரு பசுவினுடைய கண்ணுக்குட்டினால இன்னொரு பசுவை கறந்தான்னா அந்த மாதிரி கறக்கிற பாலையும் சாப்பிடக்கூடாது. திரிஞ்ச பாலை சாப்பிடக்கூடாது. அப்புறம் தேவதாந்திரங்களுடைய பெயரையோ அல்லது சின்னத்தையோ தரிக்கின்றதான அந்த பசுவின் பால் செம்மறியாட்டின் பால். அப்புறம் பிராமணா ஒரு காலும் பாலை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இது சாத்தியமே இல்லை இப்போ. ஏன்னா அப்போ ஒவ்வொரு பிராமணனும் பசுமாடு ஆற்றுல வளர்க்கணும் முடியுதோ. அதனால அந்த விலைக்கு வாங்க அதாவது பிராமணாள்கிட்ட விலைக்கு வாங்கக்கூடாது. பிராமணா விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அப்போ பிராமணா பசுமாடு வச்சுக்கலாம் தன்னுடைய தேவைக்கு மட்டும். அவ பாலை ஒரு காலம் விற்கக்கூடாது. அதனால அந்தணர்கள் பால் வியாபாரம் பண்ணக்கூடாது, பாலை விற்கப்படாது. அந்தணர் இடத்துல பாலை விலைக்கும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த செப்பு பாத்திரத்துல பாலை வச்சு சாப்பிடக்கூடாது. காய்ச்சும் போது திரிஞ்சு போனாலோ தீஞ்சு போனாலோ அந்த பாலையும் சாப்பிடக்கூடாது. கங்கா ஜலத்தை தவிர ரெண்டாம் நாள் ஜலத்துக்கு எந்த ஜலமும் கூடாது. கங்கா ஜலத்தை மட்டும்தான் ரெண்டாம் நாள் வச்சுக்கலாம், மற்ற ஜலத்தெல்லாம் அன்னைக்கு இருந்த அன்னியோட சரி. அதுக்கப்புறம் நம்ம கால் அலம்பி மீந்த ஜலம் இருந்த அதை கீழேதான் கொட்டணும், கலங்கிய ஜலத்தை உபயோகிக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த இளநீர் சாப்பிடலாம், ஆனா சரி டாக்டர் என்ன சொல்லுவான், சில இதுல கொஞ்சம் சூடு பண்ணி கொடுப்பான், அது ரொம்ப குளிர்ச்சின்னு. அது மாதிரி அந்த சூடு பண்ணப்பட்ட இளநீரே சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன குழி இருக்கு, அந்த குழியில ஒரு ஜலம் தேங்கி இருந்ததுன்னா அது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வழியில போகும்போது ஒரு பள்ளம் இருந்து அந்த பள்ளத்துல ஜலம் இருந்தா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமா இந்த தண்ணி பந்தல் வச்சுட்டு அதுல ஜலம் கொடுக்குறா பாருங்க, அந்த தண்ணி பந்தல்ல விளைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜலம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நம்ம மனசுக்கு ஒரு சங்கடம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஜலத்தையும் சாப்பிடாது. இப்போ ஒரு ஆறோ நதியோ இருக்கு, அந்த இடத்துல வண்ணான் துறை இருக்கு, அதுல வண்ணான் துணி துவைக்கிற இடத்துல இருந்து ஜலத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தாரையா விழும்போது அந்த எச்சல் கலந்த ஜலமா இருந்தா சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த சங்கு போன்றவைகளை பாத்திரமா கொண்டு நாம ஒரு காலம் ஜலம் சாப்பிடக்கூடாது. இப்போ சில பேரு அந்த மழை ஜலத்தை சாப்பிடுறா, அதை சாப்பிடக்கூடாது. தரையில விழறதுக்கு முன்புள்ள மழை ஜலம் அது அசுத்தி, அதுல பூமி ஸ்பர்சம் பட்டாதான் அந்த மழை ஜலத்துக்கு இது. அதுக்கப்புறம் முதல் வெத்தலை பாக்கத்தை போட்டுக்கிறான்னா முதல்ல வெத்தலைய போட்டுருந்து அதுக்கப்புறம் பாக்க போட்டுக்கணும். அப்போ வெத்தலைய போட்டுக்காம முதல்ல பாக்க போட்டு மெல்லப்படாது, அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல வெத்தலைய கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாக்க போட்டு சாப்பிடணும். அந்த வெத்தலையிலையும் அடி நுனி நரம்பு இதை மூணையும் கிள்ளி பண்ணும், அதை சாப்பிடக்கூடாது. ஒரே காலத்துல இப்போ அது எல்லாம் இந்த பீடா கீடான்லாம் தரானே, அது எல்லாத்துலேயும் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் ஒன்னா கட்டி கொடுக்குறான், அது ரெண்டையும் ஒரே காலத்துல மெல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். இந்த வெத்தலை பாக்கானது கணவனை இழந்த கைம்பெண், அதாவது விதவைகளுக்கு கூடாது, பிரம்மச்சாரிகளுக்கு கூடாது, சன்னியாசிகளுக்கு கூடாது, அப்ப கிரகஸ்தன் மட்டும்தான் சாப்பிடணும். இதுல சுண்ணாம்பு வச்சிருந்த வெத்தலைய ஒரு காலம் உபயோகிக்க கூடாது. ஏகாதசியினுடனான விரத தினங்கள்ல வெத்தலை மிக நிசுத்தம், அதனால அதை இது பண்ணக்கூடாது. வெத்தலை பாக்கு போட்டு தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, ஜலத்தை பருகக்கூடாது. இப்படி இந்த எது அப்போ எது போஜ்யம் எது அபோஜ்யம், எது அபோஜ்யத்திலேயும் அது உச்சிஷ்டமா இருந்தா கூட எது சாப்பிடத்தக்கதுங்கிறத ரொம்ப இது சொன்னா. இதுல எத்வாதுஷரிதம் மக, என்னுடைய இந்திரியங்களை கொண்டு என்னால் எந்த எந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணப்பட்டனவோ எல்லாவற்றையும் இங்கே எத்வான்னு சொல்லி தோணும். வாங்கிறது சம்ஸ்கிருத்த ச, அதாவது அன்புன்னு வருதோனும் அந்த உண்முங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்படியாக இங்கே வந்திருக்கு. அது அசதாம்ச பிரதிகிரகம்னு சொல்லுவா. அது கெட்ட வஸ்துக்களுடைய தானம்னு, கெட்ட வாழ்க்கேந்து வாங்கிய தானம்னு, அதுக்கு ரெண்டு அர்த்தம். அதாவது அசப்பிரதிகிரகம், இந்த அசப்பிரதிகிரகமானது கொடுக்கிறவன் வாங்கிறவன் ரெண்டு பேருக்குமே இது தீமையை பயக்கும், அனர்த்தத்தை உண்டு பண்ணும். அதவா துணியானஹா பிரதிகிரக பரோத்விஜா அம்பஸ்ய மப்ளவேனேவ சகதேனைவ மஜ்ஜதீனு மனு சொல்லுக்கு, வேதாத்தியனம் பண்ணாம தானம் வாங்கறதையே ஒருத்தன் தொழிலா விஷன் இருக்கான் பாருங்கோ, அப்படிப்பட்ட பிராமண ஒரு பாறாங்கல்ல ஒரு ஓடம் பண்றான், ஒரு போட்டு பண்றான், அதை கொண்டு ஜலத்துல போட்டா என்ன ஆகும், முழி முடியும் இல்லையா, அந்த மாதிரி தானம் கொடுத்தவனும் முழுகிறான், தானம் வாங்கிட்டவனும் முழுகிறான். அப்போ அந்த எவன்கிட்ட கொடுத்தானோ அவன் அவன் முழுகிறது பரவாயில்ல, தானம் கொடுத்தவன் ஏன்னா சத்பாத்திரத்துல அந்த தானத்தை விநியோகிக்காதனால இவனுக்கு பாவம் வந்து இவனும் உளரானான் அரகத்துல. அந்த இப்படி துஷ்டர்களுக்கே கொடுக்கப்பட்ட தனமானது முறைப்படி சம்பாதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட கொடுப்பவனுக்கும் வாங்குபவனுக்கும் இது அனர்த்தத்தை கொடுக்கிறது. எப்படி கல் ஓடத்தில் மனுஷன் ஏறி உட்கார்ந்து தண்ணியை இங்கேருந்து அங்க தாண்டிட முடியுமா முழுகிறானோ, அப்படி அறிவு இல்லாதவர்களால் கொடுக்கப்படுவதும் அதை வாங்குறவன் அவன் நல்லவனாவே சாஸ்திரஜனாவே இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விடலா அப்படின்னு மனுஷன் இருக்கு. இப்போ ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இல்லாதவன் தானம் வாங்கப்படாது. வாங்கினால் அது கொடுப்பவனையும் வாங்கிறவன் ரெண்டு பேரையுமே சேர்த்து கீழ்லோகங்களிலே தள்ளேன் அப்படின்னு இன்னொரு ஸ்மிருதி சொல்றது. இப்படி சர்வம் புனந்து மாமாபகா, அப்போ இந்த இப்படி எனக்கு என்னென்ன பாபங்கள் ஏற்பட்டதோ, ஒருத்தன் நல்ல வழியில சம்பாதிச்சிருக்க மாட்டான் அவன் நல்லவன் நினைச்சுன்னு அவங்கிட்ட நான் தானம் வாங்கியிருப்பேன், அப்படி அடியேன் வாங்கின தானத்துல ஏதாவது இருந்தாலும் அந்த என்னை விட்டு போகட்டும். அதே மாதிரி இப்போ அடியன் ஏதோ ஒரு குறையினாலே இது அசுயிருச்சுண்டா கூட அடியனுக்கும் அந்த பாவம் போகட்டும். இப்படி இந்த எல்லா பாபத்தையும் போக்கி ஜலாந்தர்யாமியான பகவான் அடியேனை பரிசுத்தம் பண்ணவோனும்னு சொல்லி அங்கே ஸ்வாஹான்னு பிராசனம் பண்றோம் அப்படின்னு இந்த மாத்தியானியத்தினுடைய பிராசன மந்திரத்தை ரொம்ப விசதமா அனுபவிச்சோம். இனி வர இதுல கிரமேண சாயம் சந்தியாந்தனம், அதுக்கப்புறம் பிராத்த சந்தியாந்தனம், ஒரு ரெண்டு மூணு பதங்களை அந்த சூரியசே அக்னிசே இந்த மாதிரி ரெண்டு தரும், ராத்திரி தரும்போது அகஸ்தரும்போது ரெண்டு மூணு தான். அதனால ஒன்னு சொன்னோம்னா இன்னொன்னு ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சு விடலாம். அத கிரமேண பொறுத்திருந்த நூலிப்போம்னு பகவதோத்த மாட்டெல்லாம் விஜயாபிஷன் அடியேன் நியமனம் வைக்கிறேன். கவிதார்ஜிய தும்மாய கல்யாண உணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.